आता कन्नाल पाता हिटा हिटा लुका बिटा बीटा बीटा बंदाल टीटा स्लिपा न लिपा लगो का मुका அலையாட்டம் வரும் சாக்லேட் செலையாட்டம் ஊரல் அழகாட்டம் ஊருக்குள்ள ஏஞ்சல் நடமாட்டம் என்ன கட்டி இழுத்தவ நீதானே நானும் இப்ப உன்னுக்கு ஒரு மேக்கப் பண்ணா